துரிபொத்து தித்தந்தோர் நெங்கு போன் அக்கோங் துரிபொத்தே தித்தந்தோர் நெங்கு போன் அக்கோங் ஒன்னோச்சலேரத்தி போஞ்சம்ப்ளோங் ஒன்னோச்சலேரத்தி போஞ்சம்ப்ளோங் போ ஈரோ bo iro kembange popo துரிபோத்து தித்தந்தோர் நெங்கு பொன் அக்கோங் ஒன்னோச்சலேரத் திப்போ ஞம்ப்ளோங் போ ஈரோ கம்பங்கே அப்போ துரிபோத்து துரிபோத்து தித்தந்தோர் நெங்கு பொன் அக்கோங் ஒன்னோச்சலேரத் திப்போ ஞம்ப்ளோங் bo iro kembange opo bo iro kembange opo bo iro kembange opo rupa menungso rupa papat rupa menungso kulon kali etan kali kulon kali tengah-tengah tanduri pari saiki ngaji sesuk yo ngaji manut karo para kiai etan kali kulon kali tengah-tengah pari saiki ngaji sesuk yo ngaji manut karo para kiai ayo golek sang mati.